శివాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయై నమః. ఇగో ఉపాయం అప్పుడు சொன்னாக்க భక్తి தான். அந்த பக்தி ஆகிற உபாயமும் ஞான ரூபமாக இருக்கும். அது கூட ஞானத்தினுடைய ஒரு நிலை, சாமான்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஞானம். அந்த ஞானம், அந்த ஞானமானது பக்தி நிலையை அடைகிறது. அதுதான் இந்த இடத்துல உபாயம்னு சொல்லப்படுறது அப்படின்னா சரிச்ச. இப்போ அத்வைதிகள் சில கேள்வி கேட்கிறார் என்னாலையும் வரப்போகுது, இப்பவும் வருது. அதை பத்தி என்ன அவ கேள்வி கேட்கிறா அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ஞானம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஞானம்ன்றது உபாயம், அந்த ஞானத்தினுடைய விசேஷ நிலைதான் பக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது தவறு அப்படின்ட்டு அவளுடைய ஆட்சேபமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றான்னா, நம்ம சித்தாந்தத்துல அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்கரசியம், ஒரே ரசத்துல போறது, ஒரே கதியிலேயே போறது எல்லாம் சொல்றோம். இப்ப நேற்று தான் சொன்னோம் உபாசனம், வேதனம், தியானம், இந்த ஸ்லோகம் அவர்தான் சொல்லப்படும். இவைகள் அத்தனையுமே ஒரே நிலையில வருது, ஒரே விஷயத்துல வருது அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா விஞ்ஞாய பிரஜானம், விஞ்ஞாய பிரஜான் பொருள், பிரஜானோட ஞானம் தான் அது. உபாசனத்தை சொல்லும், வித்திய சொல்லும், எல்லா சிந்திகளும் ஒரே விஷயத்துதான் சொல்லும். சர்வஸ்ருதி சாமரஸ்யம், சமமான ரசத்தை உடைத்ததாய் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாம. அத வந்து இவ கேட்டு கேட்கிறார். ஏன் அப்படின்னாக்க, இங்க பக்தி சுரூப விஷயத்துலதான் உபாய சுரூப விஷயம் இருக்கு, மோக்ஷ உபாயம் ஒண்ணு இருக்கு. மோக்ஷ உபாயத்தினுடைய சுரூப விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மோக்ஷத்திலேயே நிறைய பேதங்கள் இருக்குன்னு சொல்றச்ச, உபாயத்துல பேதங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்க முடியும். இப்ப அந்த மோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க, மோக்ஷன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சாபேட்சகம் அர்த்தம். சாபேட்ச அதாவது நிறைய பேர் சொல்றோம் புத்திரா அப்படின்னு சொன்னான். உடனே கேள்வி வருது, கசிய புத்திரா யாரோட குண்ட அப்படின்னு கேள்வி வருது. பிதான்னா யாரோட பிதா? இது சாபேட்சம், ஒன்னு அபேட்சிச்சுன்னா இந்த சப்தங்கள் எல்லாம் வரும். இப்ப மோக்ஷம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எதுனா அந்த மோக்ஷம், யாருக்கிட்ட அந்த மோக்ஷம், இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி வரும். அதனால அஸ்மாத் மோக்ஷோ பவதி அப்படின்னு கேள்வி வரும், எதுல இருந்து மோக்ஷம் வரும் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில் நம்ம என்ன சொல்லுவோம், பந்தாது மோக்ஷ, பந்தாது மோக்ஷ. அப்படியா பந்தத்துல இருந்து மோக்ஷம்னு சொல்றேன், அப்படியானா பந்தம்ன்றது என்னது அப்படின்னு கேள்வி வரும். உடனே அதுக்கு என்ன சொல்லுவோம், சம்சாரையோ பந்தக, சம்சாரம் தான் பந்தம், அந்த சம்சாரத்திலிருந்துதான் பந்தம், அதுலிருந்துதான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சம்சாரமாகிற பந்தம், அதிலிருந்து விடுபடுதல் மோட்சம், அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேள்விப்படும். அந்த சம்சாரமாகிற பந்தத்துக்கு நிவர்த்தி, அதை புறக்கடிக்கிறதுக்கு உபாயம் என்னது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, சமயப விதித்வா அதிபத்தி மேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இங்க பதத்துக்கு அர்த்தம் பார்க்கிறோம், சமயவ விதித்வா, விதித்வா அறிந்து கொண்டு, சமயவ விதித்வா அவனையே அறிந்து கொண்டு, மிருத்யும் அத்தியேதி, அதி மிருத்தி மேசின்னு இருக்குது, மிருத்யும் அத்தியேதி, சம்சாரத்தை மிருத்யுனா இங்க கர்மா அல்லது சம்சாரம் பந்தம் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா எவன் அர்த்தம் இல்ல, இந்த சம்சாரத்தை தாண்டுகிறான் அப்படின்னு அர்த்தம். அத்தியேதி ஏத்தி அடைகிறான், அத்தியதின தாண்டுகிறான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நாண்யம் பந்தா அயனாய நித்தியத்தையன்னு சொல்றது ஸ்வேதாசுந்தர உபநிடத்து சொல்றது. இங்கெல்லாம் என்ன சொல்றது, ஞானம்தான் மோட்சத்துக்கு உபாயம் என விதித்வா அறிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு. அதனால இங்க வந்து ஞானம்தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. இப்ப இந்த ஞானம் சொன்ன அந்த ஞானம் எப்படி பெற்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஞானம்தான் உபாயம் சொன்ன அந்த ஞானமாகிற உபாயம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவ என்ன சொல்ற, ஞானத்திலிருந்துதான் பந்தத்துக்கு நிவர்த்தி, பந்தத்திலிருந்து விடுபடுதல் என்பதானது ஞானத்தினாலதான் வரும் அப்படின்னு சொன்னாக்க அவ அழகான உதாரணம் சொல்ற. இவ பொதுவா ஒரு பாம்பு வந்துட்டு நம்ம மாத்து உள்ள, அந்த பாம்பு வந்ததுனாக்க அந்த பாம்பை இது பண்ணணும், விளக்கணும். அதை என்ன பண்ணணும், ஒரு கொம்பு எடுத்துட்டு அதை அடிச்சு அல்லது துரத்தி அடிச்சு நாமும் ரட்சிதால எழுது, இவ்வளவுதான். இப்ப அந்த பாம்பு உண்மையாவே வந்துருச்சு, உண்மையாவே பாம்பு வரவேதான் அதை அடிக்கிறதோ அடிக்கிறதோ எதையோ பண்ணிக்கணும் உபாயம். அது அதை வெளியேற்றுறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா அது உண்மையான பாம்பு, அதனால ஒரு கொம்பெடுத்து அதை அடிச்சு அதை துரத்தி அனுப்புறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அது வந்து வெறும் ஞானத்தினால அந்த பாம்பு போகல, ஞானத்தினால பாம்பு போகல. ஆனால் ஒருத்த என்ன பண்ண, கயரை பார்த்துட்டு அயம் சற்பகா இது பாம்பு அப்படின்ட்டு உனக்கு ஞானம் வந்துச்சு, அதனால பயந்து போயிடுவான், ஐயோ பாம்பு பாம்புன்னு. அப்ப இன்னொருத்த வந்து சொல்றான், நாயம் சற்பக ரஜுரேஷா அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் நாயம் சற்பகா ரஜுரேஷா அப்படின்னு சொன்னதுனால இவனுக்கு என்ன ஆகுது, முன்னாடி எனக்கு பாம்பு பாம்புன்னு நினைச்சிருந்தனே அது பொய், பொய்யா போயிடுவே என்னுடைய ஆத்தனத்த வந்து சொல்லி கொடுக்கறான், என்னுடைய நண்பன் சொல்லிட்டான் வேண்டியவன் இது பாம்பு அல்ல இது கயிறு அப்படின்னு சொன்னான். அதனால இப்ப மித்தியா போயிடுவேதான் பொய்யா போயிடுவேதான் பாம்புன்றது ஞானத்தினால அது நிவர்த்தி ஆயிடுச்சு, பொய்யான பாம்பு ஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இவா என்ன கேட்கிறா அத்வைதி வேலு, இப்போ ஞானத்தினால பந்தத்திலிருந்து விடுபடுறான் அப்படின்னு தான் இப்ப பேச சொல்றது. அப்படியான பந்தம் பொய்யா இருக்கும், எப்படி பாம்பு பொய்யா இருந்ததுனாக்க ஞானத்திலிருந்து விடுபடுறது, பாம்பு ஞானம் விடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக இந்த பந்தமானது பொய்யா இருக்கிறதுனால ஞானத்தினால விடுபடுறது. அதனால ஞானாதி மோட்சம், சம்சாரத்திலிருந்து மோட்சம்ங்கிறது ஞானத்தினாலதான். அப்ப சம்சாரம் நித்யா பொய்யானது, பொய்யானதுதான் அது வந்து இந்த மாதிரி போயிடுச்சு. ஏன்னா பாஷ்யகாரி வந்து பொய்யான விஷயமானது ஞானத்தினாலதான் அது போக்கடிக்கப்படும், பொய்யான ஞானம் உண்மையான ஞானத்தினால போக்கடிக்கப்படுறது. இது பாஷ்யகாரி ரகுசித்தாந்தத்தில் சொல்றேன். ஆகையினால இது வந்து பந்தமே பொய், பொய்யான பந்தம் தத்துவஞானம் வந்தது ஆத்தயத்தஞானம், தத்துவசீந்திரான வாக்கியங்கள்னால உனக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்தவொடனே என்ன பண்ணா, இந்த சம்சாரமாகிற பொய்யாகிற பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல எதுக்கு விதிக்கணும், ஒரு உபாசனத்தை விதிக்க வேண்டாமே, உபாசனத்தை விதிக்க வேண்டாம். நீ உபாசனத்தை விதிச்சேன்னாதான் உனக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும். இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் இப்ப சொல்ல வந்ததே. இப்ப பொய்யான பாம்புன்னு ஞானம் வந்தது, பாம்பு கயத்துல பாம்புன்றது பொய்யானது, அது உண்மையானது அல்ல, பொய்யானது தானே. அப்ப இவன் என்ன பண்ணினா, கண்ணாலதான் பார்த்தான் அது பிரத்யக்ஷம்தான், ஆனால் அஞ்ஞானத்தினால பிராந்தியினால இது பாம்பு அப்படின்னு அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. அதுவும் ஒரு அபரோக்ஷ ஞானம், ஒரு பிரத்யக்ஷ ஞானம் தான். அதுக்கு இன்னொரு பிரத்யக்ஷ ஞானம், இன்னொரு பிரத்யக்ஷ ஞானம் இது நாயம் சர்பஹா ரஜுரேஷா அப்படிங்கிற ஒரு பிரத்யக்ஷ ஞானம், சப்தஜன்யமான பிரத்யக்ஷ ஞானம்னு அவர் சொல்றார். அந்த ஞானத்தினால, அந்த ஒரு பிரத்யக்ஷ ஞானத்தினால இந்த பொய்யான பிரமையான ஒரு பிரத்யக்ஷ ஞானம் வந்து குறைஞ்சோம் பாம்பு அப்படின்னு அது போயிடுறது. அதனால இங்கேயும் அப்படிதான் சம்சாரம், சம்சாரம் பொய்யானது, அத பிரமையினால உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்ப தத்துவசியாதி வாக்கியஜன்ய ஞானத்தினால ஆத்மீகத்துவ விஞ்ஞானம்ன்றது வருது. ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, மீதி எல்லாம் பொய்யானது அப்படின்னு வருது. அது வந்துருச்சோம்னாக்க இந்த பிரம்மந்தான் உண்மை, பிரம்மந்தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு. ஆனால் பிரபஞ்ச பிரம்மமானது அந்த பிரம்மத்து பேர்ல வந்துருக்குது. இப்ப ஞானம் வந்தது பிரத்யக்ஷமான ஞானம், சப்தா பரோக்ஷ ஞானம் சொல்றாரு. அந்த சப்தத்தினால வந்த பிரத்யக்ஷ ஞானம், இது பிரபஞ்சம் பொய் உண்மை என்ன, பிரம்மமே உண்மை, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படிங்கிற ஞானத்தினால இவனுக்கு அது போயிடுறது. அதனால ஒரு பிரத்யக்ஷஜன்ய ஞானத்தினால உள்ளூர் பிரத்யக்ஷஜன்ய அஞ்ஞானம் மாதிரி இருக்குது பாருங்க, அது போறது, பொய்யான ஞானம் போறது. அதனால இந்த அபரோஷ ஞானம் தான் பிரபஞ்ச பிரம நிவர்த்திக்கு காரணமா இருக்கு. பிரபஞ்சமாகிற பிரமம் அது போகணும், அதுக்கு இந்த அபரோஷ ஞானம், சப்தஜன்யமான அபரோஷ ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் அது காரணமா இருக்கு. அதனால அதுதான் மோக்ஷோபாயம். இந்த அபரோஷ ஞானத்துக்கு தான் அவ என்ன சொல்றாக்க, இது வந்து அதனுடைய காரணம், அதுக்கு எது உபகரணமாக்கோ அதிலிருந்து வர்றது, ஒரு உபதேசம் உபதேசத்தினால வர்றது, அந்த காரணத்தினால வரக்கூடியது, அது அதீனமா இருக்குது. அதனால இது விதிக்க வேண்டாம். உனக்கு ஞானம் வந்தது, ஞானம் வந்த உண்மைக்கு இவனுக்கு தானா அந்த பிரபஞ்ச பிரமம் போயிடுறது, சம்சார பிரமம் போயிடுறது, பிரம்ம சத்தியன்ற ஞானம் வந்துடுறது. அதனால இதை விதிக்க வேண்டாம். இத அவ என்ன சொல்ற, அவிதே ஞானவாதம் அப்படின்னு அவ சொல்ற. அவிதே ஞானவாதம், விதிக்கப்படாத ஞானமாகிற மோட்ச உபாயம், அந்த வாதம் இது அப்படின்னு அவ சொல்ற. இப்ப என்னாச்சு, பொதுவாக சங்கரமா தான் என்ன குழந்தை குழப்பிடணும்னு பயமா இருக்கு. ஒரு சர்ப்பஞானம் வந்ததுன்னாக்க அந்த சர்ப்பஞானமானது பொய்யானது, இவனுக்கு அது தெரியல. ஆனால் உண்மையை அறிந்தவன் அவன் சொல்லி கொடுக்கிறான் நாயம் சர்ப்பகா ரஜுரேஷான். அதனால ஒரு ஞானத்தினால, அது இதுவும் பிரத்யக்ஷானம் அதுவும் பிரத்யக்ஷானம், பொய்யான பிரத்யக்ஷானம் உண்மையான பிரத்யக்ஷானத்தினால போக்கடிக்கப்படுறது அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அத மாதிரிதான் இந்த இதுலயும் ஒரு ஞானத்தினால பந்தமாகிற சம்சாரம் போறதுனாக்க ஞானத்தினால எது போக்கடிக்கப்படும்னா பொய் தான் போக்கடிக்கப்படும். அதனால பந்தமும் பொய் தான், சம்சாரமாகிற பந்தமும் பொய் தான். அது இந்த தத்துவசியாதி வாக்கியஜன்ய ஞானம், ஆத்மீகத்த விஞ்ஞானம் அதிலிருந்து அது போயிடும். அதனால இதுக்கு உபாசனத்தெல்லாம் விதிக்க வேண்டாம், அவிதேய ஞானவாதம் தான் இது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு பதில் சொல்ற சுவாமியும் என்னன்னா, தமேவ விதித்வா அதிமத்தியுமேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது பிரத்யக்ஷ ரூபம்னு யாரு சொன்னா, நாங்க என்ன சொல்றோம், பலவிதமான ஸ்ருதி வாக்கியங்கள், பலவிதமான ஸ்ருதி வாக்கியங்களை அத்தனையும் சாமரசியம் கொண்டு வரணும், சமன்வயப்படுத்தணும். சமன்வயப்படுத்தணும் ஏன் அப்படின்னாக்கா, இப்ப ஒரு இடத்துல உபாசீத அப்படின்னு இருக்கு, இன்னொரு இடத்துல வித்யாத் வேத வியாயீத நியாயத்த அப்படின்னா இருக்கு. ஞானம் பண்ணு, உபாசனம் பண்ணு, அறிந்துகொள், அத மாதிரி வித்யை பிரம்ம வித்திய சொல்றது. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கச்ச ஒரு வாக்கியத்துக்கு ஒண்டி தாத்பரியம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பல வித்யைகள், பல வித்யைகளா இருந்தா கூட எல்லாமே எப்படிப்பட்ட தெரியுமா? ஸ்மிருதி ரூபம், தியான ரூபம், உபாசன ரூபம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ ஸ்மிருதி ரம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷஹ அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபநிடதம் சொல்றது. ஸ்மிருதி ரம்பே, ஸ்மிருதியை அடைந்து விட்டால் சர்வ கிரந்தீனாம் அனைத்து முடிச்சுகள், முடிச்சுகள் சம்சார முடிச்சுகள் சிக்கல்கள் அது அதிலிருந்து அவைகளுக்கெல்லாம் விப்ர மோக்ஷா அதிலிருந்து விடுபடணும். இப்ப ஸ்மிருதி நம்பே அப்படின்னு ஸ்மிருதினா என்னது? முன்னாடி எதை அனுபவிச்சோமோ எதை உபதேசமா வாங்கிட்டோமோ அதனுடைய சிந்தனை அப்படின்னு அர்த்தம். அது விப்ர மோக்ஷம் அப்படின்னு சொல்றது. அது அந்த ஸ்மிருதியினால இந்த பந்தத்துக்கு, பந்தத்திலிருந்து மோட்சம் வருது அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி இப்ப இந்த ஸ்மிருதி ரூபமா, இது ஸ்மிருதி ரூபம்னா என்னது? அது பிரத்யக்ஷ ஞானம் இல்லையே, பிரத்யக்ஷ ஞானம் இல்ல. ஸ்மிருதினா நினைச்சு பாக்குறது தானே, நினைச்சு பாக்குறது போய் பிரத்யக்ஷ ஞானமா எப்படி இருக்கும்? நான் வந்து இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் கிரகிணியோ என் குழந்தைகளோ வெளியூர்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அவ்வாறு நான் நினைச்சுட்டே இருக்கேன், நினைச்சுட்டே இருக்கேன். இப்ப நினைச்சுட்டே இருக்கிறது எனக்கு நேரம் வந்து நிக்கிற மாதிரி தோன்றது, என் கிரகணியோ என் குழந்தைகளோ. இப்போ இது வந்து பிரத்யக்ஷ ஞானம் இல்ல, இது தியானம் தான். நம்ம பிரமாணம் சேவிச்சோம், பிரமாணம் சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்துடணும், ஆத்துக்கு வந்துட்டு அசை போடணும், பிரமாணம் எப்படி எப்படி சேவிச்சோம், கோஷ்டி எப்படி எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நேரம் போய் பிரமாணம் சேவிச்ச ஒரு பிரத்யக்ஷ ஞானமும் ஆத்துக்கு வந்து அசை போட்டுன்ற ஒரு ஞானமும் ரெண்டும் ஒன்னாயிடுமா? அது பிரத்யக்ஷ ஞானம், நீங்கள சேவிச்சது பிரமாட. அதே ஆத்திர வந்து அதை நினைச்சு பாக்குற பாருங்க, அது வெறும் ஸ்மிருதி தான், அது பிரத்யக்ஷ ஞானம் இல்ல, அது பரோட்ச ஞானம் தான். அப்ப ஸ்மிருதி நம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷஹன்னாக்க பிரத்யக்ஷ ஞானத்துக்கு உபாயத்தும் சொல்லல, ஸ்மிருதி ரூபமான ஞானத்துக்கு தான் உபாயத்தும் சொல்லிருக்கு. அதனால இது பரோட்ச ஞானம் தானே, அப்போ நீ அபரோட்ச ஞானம் எப்படி சொல்லுவார்? இப்ப ஸ்மிருதி, ஸ்மிருதி நம்பே அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அவன் முண்டகோபன சொல்றது சமயவாத்மானம் தியாயத்தை அப்படின்னு இருக்கு. அந்த ஆத்மாவையே தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. தியாயத்தை இப்ப ஸ்மிருதி, இப்ப தியாயத்தை அப்படின்னு இருக்கு, தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு இருக்கு. அப்ப தியானம்னா என்ன அர்த்தம்? மௌனமாக அசையாம மனச செதற விடாம ஒரே விஷயத்துல அப்படியே ஒரே விஷயத்தான் செலுத்தணும், அப்படியே ஒரே விஷயத்திலேயே பிரவர்த்தி வந்து அப்படியே இருக்கணும். இது ஒரு க்ஷணத்துல வருமா அல்லது பிரத்யக்ஷத்துல வருமா? அது ஒரு க்ஷணத்திலயும் வராது, பிரத்யக்ஷத்திலயும் வராது, இது ஸ்மிருதி விஷயமா தான் வருது. இது அபரோக்ஷ ஞானம் தானே, அதனால மோட்ச சாதனம் அப்படின்னாக்க இந்த மாதிரி தியானாதிகள்லாம் கூட மோட்சதாவனம் தான் அப்படின்னு சொல்றேன். இப்ப பரோட்ச ஞானத்துக்கு தானே மோட்சதாவனம் சொல்றது, அதுவும் எப்படிப்பட்டது? இது பின்னாடி சொல்லும் ஸ்மிருதி நம்பே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உபாசீதன் சொல்ல போறது, உபாசீதன் சொல்ல போறது. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதுனாக்க ஒரு நிமிஷத்திலேயோ ஒரு க்ஷணத்திலேயோ நினைக்கிறது சொல்லவே இல்லை, தொடர்ந்து நினைக்கிறத பத்தி சொல்றது. ஆஹார சுத்தவ் சப்தசுத்திஹி, சப்தசுத்தவ் த்ருவா ஸ்மிருதிஹி அப்படின்னு சாந்தோக்கியோபனம் சொல்றது. நம்ம சாப்பிடுற ஆகாரமானது சாத்விகமா இருந்ததுன்னு சொல்லுவோம், சுத்தமான சாத்விகமான ஆகாரத்தை நாம சாப்பிடணும்னு சேவிஷ்டம். அப்படி சாப்பிட்டோம்னாக்க சப்தசுத்திஹி மனசுத்தமா போயிடுது, மனசுத்தமா போயிடுத்துனாக்க உடனே நமக்கு என்ன வருது? சத்தசுத்தம் துருவா ஸ்மிருதிகின்னு இருக்கு. துருவா அப்படின்னாக்க எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்மிருதி அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் இருக்கக்கூடியதுனாக்க தொடர்ந்து நினைக்கிறது, தொடர்ந்து நினைக்கிறது, தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நினைக்கிறதுனாக்க அனுஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இந்த அனுஸ்மிருதிய உபாசனம்னு பாஷக்கார அர்த்தம் பண்ணிருக்க. அதனால நீ வந்து அனுஸ்மிருதின்றது பாஷக்காரே பண்றேன். ஆமா, சோ அந்த அனுஸ்மிருதே அப்படின்னு ஒரு சூத்திரம் அதுங்க சாதிச்சிருக்க. அனுஸ்மிருதே இதுல வந்து சொல்றேன், சூத்திரக்காரர் சொன்னதை உபாசனம்னு சொல்றேன். அதனால அனுஸ்மிருதி தொடர்ந்து நினைக்கிறது, தொடர்ந்து நினைக்கிறதுன்னா தொடர்ந்து வரக்கூடிய பரோட்ச ஞானம் தான். அபரோக்ஷ ஞானம் இல்ல, பரோட்ச ஞானம்னா வெறும் பலதெல்லாம் நினைச்சு நினைச்சு வரக்கூடிய ஞானம், அல்லது புத்தகத்தினால பார்த்து படிச்சு படிச்சு வரக்கூடிய ஞானம் தான், நேர பார்க்கிற ஞானம் இல்ல. அதனால இது ஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது. இன்னொரு விஷயம் இருக்கு, இப்போ தியாயித ஸ்மிருதி அவஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர ஸ்ருதி அப்படின்னு சொல்றோம். யமனொருவன் புண்டரீகாட்சனான எந்திரமானி ஸ்மரிப்பானோ சா பாக்கிய ஆபியந்தர ஸ்ருதி, உள்ள வெளியில எல்லாம் அவன் சுத்தமாயிடுவான் அப்படின்னு சொல்றது அது. இதனால இந்த ஸ்மிருதியோ அல்லது தியானமோ அல்லது உபாசனமோ எதுவா இருந்தாலும் அதுக்கு பலன் என்ன, ஏகரூபம்தான். நேத்தியா சொன்னோம், விகல்பா அவசிஷ்டப்பட, இந்த பிரம்ம வித்தியகளுக்கெல்லாம் விகல்பம் தான், அவைகள் ஏன்னா அவைகளும் அவசிஷ்டப்படும், விசிஷ்டமான பலன் கிடையாது. இந்த வித்தியைக்கு கொஞ்சம் விசேஷமான பலன், இன்னொரு வித்தியைக்கு இன்னொரு விசேஷமான பலன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் போக மாத்திர சாமியம் எங்கேயாச்சு சூத்திரக்காரர் சொல்ற பெருமாளுக்கு நமக்கும் எதுல சாமியம், போகத்துலதான். முக்தாருக்கும் ஒத்தரக்கொத்தர் எதுல சாமியம், போகத்துலதான். பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் அவைகள் அனுபவிக்கிறமே, அந்த போகத்துல சாமியம் இருக்கு. எல்லாருக்கும் அவ்வளவுதான், ஒரே மாதிரி வித்தியை, ஒரே மாதிரி பலன், பலன் ஒரே மாதிரியா இருக்குது. இப்போ இந்த தியானம், உபாசனம், வித்யை, வேதனம், ஸ்மிருதி, இந்த மாதிரி துருவான ஸ்மிருதி, இத மாதிரி பதங்கள்லாம் இருக்குதே, இந்த பதங்கள் எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொன்னாதான் எல்லாமே ஒரே படத்தை உடையது அப்படின்னு ஆகும். இப்ப பூர்வபட்சி சொல்ற மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் வெவ்வேறுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒவ்வொன்னதுக்கும் வெவ்வேறு படம் ஆயிடும், அப்ப பல பேதம் வந்துடும். பல பேதம் வந்துச்சுக்கோங்களேன், அப்ப உபாதம் இந்த ஒவ்வொரு உபாயமும் ஒவ்வொரு விதம், அதுகளுக்குள்ள பேதம் இருக்குன்னு சொன்னாக்க பல பேதம் வேற வேறையும் ஆயிடும். ஜோதிஷ்டோமை யாகம் பண்ணவன் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது, தர்சபுண்ட மாதம் இஷ்டி பண்றான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இப்ப இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது எத்தனையோ பேதங்கள் வந்து பலன்கள்ல, அதனால சாதனங்களுக்கும் பேதம் இருக்கு, பலன்களுக்கும் பேதம் இருக்குது. அப்போ விசிஷ்ட பலன் ஆயிடும், விசிஷ்ட பலன் வந்துருச்சுனாக்க மாத்தம் சொல்ற மாதிரி ஆயிடும். மாத்வாள்லாம் என்ன பண்றானாக்கா ஆனந்த தாரதமியத்தை ஒத்துட்டு இருக்காதான், ஆனந்த தாரதமியத்தை அவ ஒத்துட்டு இருக்கா மோட்சத்தை செய்யல, அந்த மாதிரி ஆயிடும். அப்போ இந்த உபாசனங்கள் இந்த மாதிரி மோட்ச சாதனங்கள் எத்தனையோ விதிச்சிருக்கோ, எத்தனையோ விதிச்சிருக்கு இந்த ஸ்ருதிகள்ல, ஒவ்வொன்றும் வேற வேறு, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லிட்டாக்க பரம புருஷார்த்தம் வராது, பரம புருஷார்த்தம் வரவே வராது. நாமளும் அப்படி சொல்லல, பரம புருஷார்த்தம் பகவான் அடையிறது, பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறது தான் அப்படின்றது தானே அங்க இருக்கு. அது இல்லாம போயிடும் அது. அதனால இன்னொன்னு வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த பதங்கள்லாம் இருக்கே நேற்றைய ஒரு விஷயம் சொன்னோம், ஞானம் சொன்னா கூட பசுநாயகேத்தை அப்படின்னு சொல்றதும், அந்த பசுனாக்க நாலு கால்களை உடையது பசு, அது மிருகம் அர்த்தம். அந்த மிருகம் சொல்லிட்டோம்னாக்க எந்த மிருகம் அப்படின்னு கேள்வி வரும், அதுக்கு வெள்ளாடு அது சாக பசு அப்படின்னு கொண்டு வரணும். இதுக்கு வந்து பசுநய வசத்தா அப்படின்னு சுவாமி சாதிச்ச அப்படின்னு நேற்று சொன்னோம். அதனால ஞானம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் அந்த ஞானமானது விசேஷமான உபாசனத்துலதான் முடியும். அதையும் நேற்று சொல்லிட்டோம். இப்ப என்ன சுவாமி சாதிக்கிற ஸ்மிருதி அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்மிருதிங்கிறது தான் விசேஷ பதம். இப்போ விசேஷ வாசகத்துவம் தான் ஸ்மிருதி பதம். ஏன் அப்படின்னாக்கா நினைக்கிறது தானே, நினைக்கிறது தான், நம்ம நினைச்சுட்டே இருக்கோம். அந்த நினைக்கிறத பத்தி தான் இங்க வருது. நினைக்கிறத பத்தியே இங்க வருதுனால இதுதான் விசேஷ வாசகம். ஒரு மோட்ச சாதனத்துக்கு விசேஷமான பதம் இது அப்படின்னா ஸ்மிருதி. ஏன் அப்படின்னா ஸ்மிருதினு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு தியானம் உபாசனம்லாம் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டா வாஸ்தவம் தான். இந்த ஸ்மிருதின்னு சொன்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி என் கிரகணிய நான் நினைச்சாலும் ஸ்மிருதி தான், என் குழந்தைகளை நினைச்சாலும் ஸ்மிருதி தான், நம்ம மனுஷாலே பத்துக்களே நண்பர்களை நினைச்சாலும் ஸ்மிருதி தான். ஆனால் அது மோட்சோபாயமா ஆகாது. ஆனால் நேற்று சொன்னோம் மகனிய விஷயா பிரீதி அது நிறைய பிரீதி பக்தி அப்படின்னு. அதனால வசந்த வஸ்துல வசந்த ஒரு பிரீதி உண்டாகுது பாருங்க. பெருமாள்கிட்ட வர நமக்கு பிரீதி இருக்குதே ஸ்ரீவிஷ்ணுவருக்கு, சுவார்த்தமா இருக்காது. தன்னை அறியாம ஒரு பக்தி பெருமாளை கை கூப்பணும்னு சொல்றது. பெருமாளை சேவிக்க போறோம், எத்தனையோ நினைச்சுட்டு போவோம், ஆத்துல போச்சே இதை நினைச்சுக்கணும், இதை வேண்டிக்கணும், அதை வேண்டிக்கணும்னு. ஆனா கையும் கூப்பிச்சேன் எதையும் வேண்டிக்கிறது இல்லை. பெருமாளை அழகையும் ஓட்டி அழகையும் சேவிச்சுட்டு கையை கூப்பிட்டு பரம பாக்கியமா இருக்குது, எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ நாமும் இந்த பெருமாளை சேவிக்கிறது பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு நினைச்சுட்டு வந்துடுறோம். இப்போ இத மாதிரி அனன்ய பிரயோஜனமாக நம்ம சேவிக்கிறோம் பாருங்கிறோம், அனன்ய பிரயோஜனமாக அந்த மாதிரி நம்ம சேவிக்கிறது இருக்குதே, இதுதான் நிறைவு செய்ய பிரீதி. அனன்ய பிரயோஜனமா இருக்கிறது, இதுதான் பக்தி, இதுதான் உபாசனம். இது சாதாரண ஸ்மிருதி இல்லை, சாதாரண ஸ்மிருதி கிடையாது. பாஷ்யகாரர் தியானம் தைலதாராவது அவிச்சின்ன ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். லகு சித்தாந்தத்துல சொல்லச்சே இது சொல்றாரு. தியானம்னா என்னது அப்படின்னா தைலதாராவது, ஒரு ஜலத்தை அப்படி கையால கைகளால சொட்டி வச்சோம் வச்சுக்கோங்க, உடனே விச்சேதம் வந்துடும், ஒரு சொட்டு சொட்டு நின்று போயிடும். அதே ஒரு தேன், நல்ல நெய், நல்ல தேனு, நல்ல எண்ணெய், இத நம்ம விரலால் இது பண்ணா அது வந்து சொட்டாது, அப்படியே ஒழுகும், ஒழுகும் அது. அதனால தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், ஸ்மிருதியினுடைய சந்தானம் தொடர்ச்சி பிரிவே கிடையாது. நாராயண நாராயண நாராயணன் தியானம் பண்ணிட்டே இருக்கும். நாராயண நாராயணன் தியானம் ஏதோ அவளுக்கு பிடிச்ச பெருமாள் கூட சொல்றோம், அது சொல்லிட்டே போனோம்னாக்கா அந்த தியானம் பண்றதுக்கு அந்த ஸ்மிருதி இருக்குதே அதனுடைய தொடர்ச்சி, இடைவெளியே இல்லாத ஒரு தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தியானம் அப்படின்னு சொல்றோம். அதனால இதுதான் உபாசனம், இதுதான் பக்தி, பக்தி பரியாயம், பக்தி சத்துவமா சொல்றது, இதுதான் மோட்ச சாதனம். அதனால இப்படிப்பட்ட மோட்ச சாதனமானது விதிக்கப்பட வேண்டும். ஞானம்ன்றது அறிந்து கொள்றதுதான். லோகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் வேதாந்தம் தெரியும், இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஏதோ பகவான் ஒரு தத்துவம் இருக்கு, நாஸ்திகன் கூட ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்துன்னு போவோம். ஆனால் அந்த ஞானம் வந்துட்டாலே போறோம் சொல்றது தப்போ இல்லையோ? பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தவர்கள் கேக்குறாரு. இப்ப வந்து அவன் ஒரு உதாரணம் சொன்னான், சர்ப்பஞானம் வந்தது, அதன் பிறகு நாயம் சர்ப்பகான்னு ஒரு ஞானம் வந்தது, பாம்பு இல்லைன்னு ஒரு ஞானம் வந்தது, பாம்பு இல்லைன்ற ஞானத்தினால பாம்புங்கிற ஞானமானது நிவர்த்தமா எடுத்து அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாஷ்யகாரர் என்ன கேக்குற, இப்ப சர்ப்பஞானம் வந்ததுன்னு சொன்னேன், நீ உண்மையா ஒரு சர்ப்பத்தை பார்த்திருந்தாதான் பொய்யான சர்ப்பஞானம் உனக்கு வரும். உண்மையான சர்ப்பஞானமே உனக்கு நீ சர்ப்பமே பார்த்தது இல்லைன்னு நினைச்சுக்கோ. அப்போ எப்படி பொய்யான சர்ப்பஞானம் உனக்கு வந்தது, அது எப்படி வந்ததுன்னு உனக்கு கேட்கற? ஏன்னா சர்ப்பஞானம் இருந்தா தானே வரும். முதல்ல நான் பாம்பை பார்த்திருக்கலாம், பாம்பை பார்த்தாதான் எனக்கு இது டயத்துல கூட ஒரு பாம்புன்னு ஞானம் வருது. அந்த மாதிரி நீ சந்தானம் பொய்யும் சொன்னியானாக்க, இப்ப உண்மையான சந்தானத்தை எங்க பாத்தியா? நீ பாத்திருந்தாலும் இத நீ சொல்ல முடியும். அதனால உண்மையான சந்தானத்தை பார்த்தாதான், அந்த பந்தத்தை பார்த்தாதான் இது பொய்யான சந்தானம் ஒண்ணு சொல்ல முடியும். அது எங்க நீ பாத்திருக்க சொல்லு. அதனால நீ அதை புத்துட்டியானாக்கா, உண்மையான பந்தத்தை நான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டியானாக்கா, அப்போ அத்வைதமே ஹானி ஆயிடும். அப்ப உண்மையான பந்தம் சொல்லிட்டோம்னாக்கா வெறும் ஞானத்தினால அது பாதிக்கப்படாது. உண்மையான சம்சாரம் இருக்குன்னாக்கா நீய சொன்ன உண்மையான பாம்பை பார்த்தாக்கா அதை வந்து ஞானத்தினால போக்கடிக்க முடியாது. ஒரு கொம்பால் அடிக்கிறது, அப்படி தள்ளுறது, எப்படி தள்ளுறது, நீ சொன்னே இல்லையா? அத மாதிரி இங்க உண்மையான சம்சாரத்தை பார்த்தியானாக்கா அப்போ அது உண்மையான சம்சாரத்தை வெறும் தத்துவ ஞானத்தினால போக்கடிக்க முடியாது. நமக்கெல்லாம் தத்துவ ஞானம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருந்தா கூட அடுத்த வேலை ஆகாரத்துக்கு நம்ம பறக்கிறோமே. ஏன் பறக்கிறோம்? பசி, உடம்பு எப்படி இருக்கு, சாப்பிடாம இருக்க முடியலையே நம்மளால. அதையனுடையது காத்தால இன்னைக்கு அஷகா சாப்பிடும். நான் காத்தாலே ஒன்னும் சாப்பிடல, எனக்கு மனசு கேட்கல என்னதுக்கு அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்றது அப்படின்னு. நான் காத்தால திட்டாமன்னு சொல்லாமன்னு வேட்டியை ஒழிச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் 15 நிமிஷத்தான் ஆத்துக்கு வந்தேன். வந்துட்டு திருத்தாமான்னு திருத்தாமட்டு தர்ப்பத்தை எடுத்துட்டு குக்னெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் பண்ணிட்டு அந்த உணர்ந்த வேட்டியை எடுத்துட்டு திருவாராதனை பண்ணிட்டேன். பண்ணிட்டு தப்பணும், சாப்பிட உட்காரச்சோ 12:55 ஒண்ணும் உடம்பு முடியல, சொல்றத பிடிச்சி டவுன் ஆகுறது, கண்ணெல்லாம் இருண்டு போகுது. இவ இது வந்து எனக்கு தத்துவம் தெரியுமே, நானா என்ன தத்துவம், போனா என்ன அப்படின்னு நான் சொல்றது. அடுத்த வேலை சாப்பிடணும், சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கணும், மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதா இல்லையா நமக்கு? அதனால வெறும் சம்சாரம் ஆகிறது பொய்யின் இல்லை. எனக்கு தெரியறது சம்சாரம் உண்மையானது. ஆனால் அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு பகவானுடைய விஷயமான ஞானம் வேணும் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும். அந்த ஞானம் வந்தா கூட நமக்கு சம்சாரம் போகலையே, சம்சாரம் போகலையே. அதனாலதான் ஜீவமுக்திவாதனா கண்டனம் பண்ண போறேன், பின்னாடி வரப்போறது ஜீவமுக்திவாதத்தை கண்டனம் பண்ண போறேன் பாஷகாரர். அதனால அதுல வரப்போறது. அதனால இது வந்து வெறும் ஞானத்தினால போகாது. அதனால நீ வெறும் ஞானம்னாக்க அது வந்து அவிதேயம் சொல்லிட்டு போலாம், விதிக்கப்படலைன்னு சொல்லிட்டு போலாம். வெறும் ஞானம் வந்து எனக்கு தத்துவ ஞானம் வந்துடுத்து உடனோட பாக்கியத்தை கேட்ட உடனே எனக்கு சம்சாரம் போயிடுச்சுன்னு சொல்லணும். ஆனா அப்படி போகலையே, யாருக்குமே போகலையே. அதனால வெறும் ஞானம்ன்றது இல்ல, விதேயமான ஞானம்தான், விதேயமான ஞானம்தான் இந்த இடத்துல நமக்கு தேவையா இருக்கு. அதனால இதுதான் மோட்ச சாதனம், விதிக்கப்படுகிற ஒரு ஞானம் இருக்கே அதுதான் மோட்ச சாதனமாக இருக்கு. அந்த மோட்ச சாதனம்ன்றதுதான் நாங்க என்ன சொல்றோம், ஞான ஞானம்தான். அது பிரீத்தி ரூபா பண்ணமான பக்தின்னு சொல்லப்படக்கூடிய உபாசனம், வேதனம், தியானம், ஸ்மிருதி, துருவானுஸ்மிருதி, வித்யை, இந்த மாதிரி பல பதங்கள்னால சொல்லப்படுறது, பல பதங்களால சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றோம். இவையெல்லாம் பரியாய பதங்கள் தான், ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பரியாய பதங்கள் தான். அதனாலதான் இந்த வாதத்துக்கு விதே ஞானவாதம் அப்படின்னு பேர். அத அவ அவிதே ஞானவாதம் சொன்னாவா, வெறும் ஞானம், தத்துவ ஞானம் வந்துதான் மோட்ச சாதனம், அதனாலயே எனக்கு என்ன வந்துடும் அவ சொன்னான். ஆனா நாமளோ அந்த மாதிரி இல்லை, இது வந்து விதேயமாகிற ஞானம். அதனால பிரபஞ்சம் வந்து நீ பிரபஞ்சம்ன்றதே பொய் இல்லையே, நிச்சயம் இல்லையே. பிரபஞ்சம்ன்றது நிச்சயம் இல்ல, பொய் இல்ல, பொய் அது உண்மையானது. அது சம்சாரம் உண்மையானது, சம்சாரம் உண்மையானது. பொய்யா இருந்ததுன்னாக்கா எனக்கு பொய்யன்னு தெரிஞ்சு விடுத்தா இல்லையா? எனக்கு தத்துவஞானத்தினால எனக்கு பொய்யன்னு தெரிஞ்சு விடுத்தேன். தெரிஞ்சு விடுத்தேன்னா நான் என்ன பண்ணணும்? என் கிரகணியை பார்த்தா அவளை நான் பொய் தான், பொய்யான பொம்பளை என்னதை கொடுத்தேன், குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு எனக்கு தோணணும். அந்த மாதிரி தோணலையே. என் குழந்தைகளுக்கு கோசரம் நான் பண்ணணும், என் பேத்தி கோசரம் பண்ணணும், என் பேர் நம்ம சோதனை கொடுக்கணும் இப்படிலாம் நமக்கு தோன்றது. அது உண்மையா இருக்கவே தான் தோன்றதே தவிர்த்து பொய்யானதா இல்ல. ஏன்னா நவீங்கயே சொல்லிருக்க சுவாமி இதுல ஸ்ரீபாஷத்துல ஏன் சொல்றிருக்க தேசியம் நிறைய இடத்துல வச்சிருக்கிறது. அதனால இது சரி இந்த மாதிரி இருக்குது. சரி பிரபஞ்சம் சத்தியம் தானே, அப்போ அதுதான் சம்சாரம் பந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உபாதனத்தினால வந்து அது எப்படி போகும்? அதுவும் ஒரு ஞான ரூபம் தான், ஞான ரூபம் விசேஷமான ஞான ரூபம் சொல்ல போறீங்க அவ்வளவுதான். அது ஞானம் தான், ஞான ரூபம் தான், விசேஷமான ஞான ரூபம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப விசேஷமான ஞான ரூபமானது உபாசனம், அதனால மோட்சம் வருதுன்னு நீங்க சொல்றீங்களே, அது ஒண்ணு எப்படி வரும்? அதுவும் ஞானம் தானே. இது ஒன்னே ஒன்று பேதம். நான் அவா சொன்னது அபரோக்ஷ ஞானம், பிரத்யக்ஷ ஞானம், நாம சொல்றது பரோட்ச ஞானம், இவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா இந்த பரோட்ச ஞானத்தினால சம்சாரம் போயிடும், மோட்சம் வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதற்கும் பதில் சொல்றோம். இது வந்து நாங்க வந்து வெறும் உபாசனமே மோட்சத்தை கொடுக்கறதுன்னு நாங்க சொல்லவே இல்லையே. உபாசனத்தினால என்ன போறது அப்படின்னா கர்ம பந்தம் போறது, கர்ம பந்தம் போறது. சாராள சுவாமி சாதிக்கிறார் இதுல சதவீக மாதிரியான பிராயச்சித்த கிரமேன சிக பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படிங்கிறார். ஒரு பிராயச்சித்த தப்பு பண்ணினோம், உடனே அதுக்கு பிராயச்சித்தம் பண்றோம், பிராயச்சித்தம் பண்ணா அது தப்பு போறதா இல்லையா? அத மாதிரி எவ்வளவோ பாபங்கள், எவ்வளவோ பணிபாத ரூப கர்மாக்கள், அவைகள் எல்லாம் போகணும்னாக்க அதுக்கு நீ என்ன பண்ணு, இது பண்ணிடும், உபாசனம் பண்ணிடும். உபாசனம் பண்ணிட்டா அந்த புண்ணியபாத ரூப கர்மாக்கள் அனைத்தும் கழிஞ்சு போயிடும். அது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மான்னு பிரிச்சு அது எப்ப எப்ப போகலாம் விசாரணை தனியா பண்றோம், அதை விட்டுருப்போம். பொதுவா கர்மா கர்மாக்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். ஆனால் மோட்சம் கொடுக்கறது பரமாத்மா எம்பெருமானை கொடுப்பான். எம்பெருமான் கொடுக்கறான் அந்த இடத்துல. உபாசனத்தினால எது போச்சுன்னா கர்மாக்கள் போச்சு, தடைகளா இருக்கக்கூடிய பிரதிபத்தகங்களாகிற புண்ணியபாத ரூப கர்மாக்கள் தான் கழிந்தது. ஆனால் மோட்சம் கிடைக்கிறது அந்த பந்தம் போதுனா கூட பகவத அனுகிரகத்தினாலதான் போறது. அவனுக்கு அமிர்த சேஷ சேது அப்படின்னு அவனுக்கு சேது, அவனுக்கு சேதுன்னு பேரு, அமிர்தம்னு பேரு. தன்னை அடைவதற்கு சொப்ராத்தே சாதனஞ்ச ஸ்வயமிதிஹி அப்படிங்கிறாரு சுவாமி. சொப்ராத்தே சாதனம், தன்னை அடைகிறதுக்கு தானே சாதனமாக இருக்கான் சித்தோபாயமாக. இத நாங்க சொல்லல, சூத்திரகாரராக சொல்றீங்க உபநிடத்தை அமிர்தம் செய்யிட சேத்துகும்னு சொல்லிட்டு. அத மாதிரி சூத்திரகாரர் சொன்னார் சந்தியாதிகரணத்துல சொல்லும் பொழுது மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல் அதிகரணம், அதுல பராவித்யானாத்து திரோஹிதம் ததோஷ்யத்ய பந்த விபரியயோ அப்படின்னு சூத்திரகாரன் சொல்ற. பர அபித்யானாத் பகவான் பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால திரோ இந்த அபகத புஸ்தகம் முதலான எட்டு குணங்கள் நமக்கும் உண்டுதான், அது மூடப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அவனுடைய சங்கல்பம் வந்துருச்சுன்னா ததோஹி அஸ்ய ததோஹி அதுல அவனால்தான் அஸ்ய இந்த இவனுக்கு ஜீவனுக்கு பந்த விபரியோ பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலதான் பந்த சம்சாரமா வருது. ஏன்னா பண்ண பாபத்துக்கு ஓதுறோம் சம்சாரம், நம்ம பண்ண உபாயத்தை பார்த்துட்டு விபரியம், விபரியம்னா பந்தத்துக்கு எதிர்ப்பு எதிர்த்து மோட்சம் அது கிடைக்கும். அதனாலதான் சூத்திரக்கார சந்தியாதிகரணம் முதல் அதிகரணம் அதுல ததோஷ்ய பந்த விபரியம் சாதிச்சார். அந்த பாதத்திலேயே மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் கடைசி அதிகரணம் எட்டாவது அதிகரணம் பலாதிகரணம் அங்க சாதிக்கும் பொழுது பல மத உபபத்தே அப்படின்னு சாதிச்சுட்டார். அவன்கிட்ட இருந்துதான் பலம்னு சொல்லிட்டார் சூத்திரகார். ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும். சூத்திரகார பலம் அதா அப்படின்னு சொல்லிட்டார், முக்தி பலம்னு சொல்லல, மோட்ச பலம் சொல்லல, பலம் அப்படின்னு சொல்லிட்டார். நீ எந்த பலமா வேணுமானாலும் சரி, எந்த பலத்தை நீ அபேட்சிச்சாலும் அந்த அத்தனை பலமும் அவனுடைய சங்கல்பத்தினாலதான் வரும். எதுவா இருந்தாலும் யோயோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தையாச்சு உச்சதி. யவன் யவன் என்னுடைய எந்த எந்த உடம்ப ஸ்ரத்தையா ஆராதிக்கணும் ஆசைப்படுறானோ அவனுக்கு அந்த ஸ்ரத்தைய கொடுக்கறேன், அதுக்கு வேண்டிய பலனை கொடுக்கறேன். உடம்புன்னா தேவதைகள் அர்த்தம். மொத்தம் இந்திரனை குறிச்சி யாகம் பண்றான், மொத்த சூரியனை குறிச்சி யாகம் பண்றான், மொத்த அக்னியை குறிச்சி யாகம் பண்றான். எப்படி பண்ணா என்ன? அதுக்கெல்லாம் நான் தான் அதிர்ஷ்டாத்து தேவதை, நான் அவனுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுக்கறேன். மொத்தத்துல நான் தான் எல்லாமே. அகம் இதர்வ யஜானம் போக்தாச்ச பிரபுரேச்ச அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்க. ஆனா இதெல்லாம் பாஷைக்காரர்கள் தான் இருக்கிற இந்த சூத்திரம் சொல்லும் பொழுது படமத உபபத்தே அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் காட்டிலும் அட்டகாசமான ஒரு தகவக்காவது அதிகரணம் அதிகரணம் நாலாம் அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல அந்த அதிகரணத்துல எட்டாவது அதிகரணம் அது. அதுல ததோகோ கிரஜ்வரணம் தற்காசிதத்வாரோ வித்யாசாமத்யா தச்சேஷகத்யனஸ்மதி யோகாச்ச ஆர்தானுகிரகீதா அப்படின்னு இருக்கு. ஆர்தன்னா அந்தரியாமின்னு அர்த்தம். ஹிருதயத்துக்குள்ள எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்தரியாமியான இந்திரவான் அவனால அனுகிரகிக்கப்பட்டவனாக அப்படின்னு அங்க சாதிக்கிறார். சாராவளியில ஆச்சரியமான ஸ்லோகம் அதுல எம்பெருமான சப்தலோகி கிரகஸ்தன் ரெண்டு இடத்துல சப்தலோகி கிரகஸ்தன் சுவாமி சாதிக்கிறார். மீமாம்சா பாதுகையில முதல் மங்கள ஸ்லோகம் அதுல சப்தலோகி கிரகஸ்தன் அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். இங்க ததோகாதிகரணத்துல அதிகரண சாராவில ததோகாதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகங்கள், ரெண்டாவது ஸ்லோகத்துல சப்தலோகி கிரகஸ்தன் அப்படின்னு சொல்ற ஸ்வாதீனஹா ஹார்த சம்யஹா ஸ்வயம் அவிகலயா சம்பதா சாகம் ஏகா ஸ்தித்வா ரிப்பத்ம மத்தியே ஸ்தகித நிஜ தனுஹோ சப்தலோகி கிரகஸ்தா அப்படின்னு சாதிக்கிறார். ஏழு லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்காமே அங்க அவிகலையா சம்பதா அப்படின்னு பதத்தை பிரயோகம் பண்ணிட்டார். அவிகலையா சம்பதா தோஷமற்ற ஐஸ்வர்யம், அவிகலையா குறவில்லாத ஐஸ்வர்யம். அங்க குமார வளர்த்து தேசிகன், அதாவது தேசிகனுடைய திருக்குமாரர், அவர் சாதிக்கிறார் அவிகலையா சம்பதா. பிராட்டியோட சேர்ந்த ஏக தத்துவம், ஏக தத்துவமே ஓதிக்கம், பிராட்டியோட சேர்ந்த ஒரு தத்துவமா அவன் எழுந்திருக்கான். அப்படி இருந்துட்டு அவனுக்கு வைக்கிறாங்க அங்க அவளுக்கு என்ன காரியம், ஆனா அவளுக்கு தான் அங்க காரியம் இருக்குன்னு சொல்லணும். அதனால அங்க சுவாமி வந்து அதிகலையா சம்பதா அப்படின்னுட்டு அதுக்கு குமார வளர்த்து தேசியன் தேசியன் திருவுள்ள தெரிஞ்சு சாதிக்கிறார். பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற ஹார்தன்னு பேர் வாங்கின்றவாங்க. ஹார்த சம்யா சம்யன் ஹார்த நாமகா ஹார்த நாமா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா சுவாமி சம்யான்னு சொன்னார். சம்யான நன்கு அறியப்பட்டவன், ஸ்ருதிகள்னால அந்தரியாமியாக நன்கு அறியப்பட்டவன், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நன்கு அறியப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அது. சம்யான் பதம் ஒவ்வொரு பதப்பிரயோகம் திருக்குணஞானம் சாதிக்கும் பொழுது இது தேசியம் ஸ்லோகன்னா அப்படின்னு தேசியம் ஸ்லோகன்னா ஒரு காம்பீரியம் எண்ணிக்க வரும் அது. அதனால ஆர்தானுகிரகீதா அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. இதெல்லாம் அடியனமா சொல்லல, பொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிறது எல்லாம் சர்வம் கஷா வியாக்கியானத்துல. அதனால இந்த மாதிரி சூத்திரங்கள்னால தெரியறது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது. அவனுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆகையினால இது கிரமம், வெறும் ஞானமே அபரோக்ஷ ஞானமாகிற ஞானமே மோட்ச சாதனம் சொல்லிட்டாக்க மீதி பதங்களுக்கெல்லாம் தோஷம் வந்துருமே, தோஷம் வந்துடும். அது கூடாது. ஏன்னா ஸ்மிருதி தியானம் உபாசனம் உபாசித்த எல்லாம் இருக்குதே அதுக்கெல்லாம் தோஷம் வந்துடும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு சுவாமி, குரும் உபாசதே குரும் சேவத்தே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். குரும் உபாசதே அவரு தேவதாம் உபாசதே சேவத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவிக்கிறான் உபாசிக்கிறான் அப்படின்னாக்கா ஒருவாடி தெரிகிறான் அர்த்தமா? ஒருவாடி உபாசனம், உபாசனம்னாலே ஆவர்த்தி அசகது உபதேசாத்து அப்படின்னு சூத்திரகாரன் சொல்ற. ஆவர்த்தி அசகது உபதேசாத் அப்படின்னு அங்க வந்து திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டான் என்ன சார் சுவாமி கிட்ட, சுவாமி உபன்யாசர் திருக்குழந்தை ஆனந்தரா சூத்திரம், அதுக்கு என்ன சார் சுவாமி கிட்ட கேள்வி கேட்டிருக்க திருக்குழந்தை ஆண்டவன், என்ன இது உபாசனம் சொல்லிட்டாக்கா அதே சித்திச்சுடுத்தே அதுக்கப்புறம் உபாசனம் அது அசகிருத ஆவர்த்தம் பலமுறை ஆவர்த்தி பண்றது, உபாசனத்தை பலமுறை ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு எப்படி வரும், ஏன்னா உபாசனம்னாலே அசகிருத ஆவர்த்தம் தானே, அப்படி இருக்கு உபாசனத்தை ஆவர்த்தி பண்ணணும் பலமுறை அப்படின்னு எப்படி வரும்னு கேள்வி கேட்டாரா திருப்பந்தி ஆண்டவன். திருவந்தி ஆண்டவன் கேட்டவன் அதுக்கு என்ன சார் பதில் சாச்சாரா, உபாசனத்தை அசகிருத ஆவர்த்தம் சொல்லல, அசகிருத ஆவர்த்தம் தான் உபாசனம் என பதப்பிரயோகம் பார்ப்போம், அசகிருத ஆவர்த்தம் பலமுறை ஆவர்த்தி பண்ணப்பட்டதுதான் உபாசனமே ஆகுமே தவிர்த்து உபாசனத்தை பலமுறை ஆவர்த்தி பண்ண வேண்டாம், பலமுறை ஆவர்த்தி தியானம் ஒரே ஒரு விஷயம் பகவான் பகவானுடைய திருக்கல்யாண குணம் அத பலமுறை ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும், அப்படி ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு இத மாதிரி தெரியும் உபாசனம் அப்படின்னு தெரியும். அதனால உபாசன சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் ஒரு முறை ஞானத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம் இல்ல, பலமுறை அறிந்து கொண்டு பலமுறை நினைத்தால் அதைதான் ஆவர்த்தி பண்ணணும்னா அது உபாசனம் அப்படின்னு ஆகும். அதனால இப்படி வர்றதுனால இத வந்து என்ன பண்ணிடுத்துனாக்க வேத அப்படின்னு இருக்கு, உபாசீத அப்படின்னு இருக்கு, தியாயத்தை அப்படின்னு இருக்கு, இத என்ன பண்றது உபநிஷத்து ஒரே பிரகரணம், ஒரே பிரகரணத்துல ஒரு வாக்கியத்துல வேத அப்படின்னு சொல்லும், அதனுடைய ஸ்தானத்துல இன்னொரு இடத்துல அதே வித்தியில உபாசீத அப்படின்னு சொல்லும், இதுக்கு பேரு வியதிகரம்னு பேர், மாத்தி மாத்தி சொல்றது, ஒரே அர்த்தத்துல ரெண்டு பதங்களை வச்சுட்டு ஒரே வித்யா ஒரே வித்தியில ஒரு இடத்துல உபாசீத அப்படின்னு ஒரு பதம் உபாசி தாசு இருக்கும், இன்னொரு இடத்துல விதி தாசு வேத அப்படின்ட்டு இருக்கும், தியாயத்தை அப்படின்ட்டு இருக்கும், இதெல்லாம் மாத்தி மாத்தி ஒரே அர்த்தத்தில் வரக்கூடிய பதங்களை ஒரே வித்தியில மாத்தி மாத்தி சொல்றது உபநிஷத்து. காரணம் என்ன, நாம் அறிந்து கொள்ள வேணுமா, எப்படி தெரிஞ்சுக்கணும், இது அத்தனையுமே ஒரே அர்த்தத்தை சொல்றது, எல்லாம் பரியாய பதங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இத பாஷகார் லகு சித்தாந்தத்துல காமிச்சிருக்கார், இத சுவாமி இந்த ஸ்லோகத்துல சொல்லி இத மாதிரி இங்க அனுகிரகிக்கிறதுனால எல்லாமே எல்லா சப்தங்களும் பக்தி உபாசனம் அதுலதான் பரியசிக்கும். சரி பக்தி அப்படின்னு சொல்ற, ஆனா உபநிஷத்துல பக்தினாக்கா சாமவேத பக்தி சொல்றது, சாமவேத பக்தின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சாமாவ பஞ்சவிதம் சாம உபாசீத பக்தினா பிரிக்கிறதுன்னு அர்த்தம், ஒரே சாமத்தை அஞ்சு விதமா பிரஸ்தாவம் இது உத்கீதம் இத மாதிரி பிரிக்கிறது, அத பிரிக்கிறத பக்தின்னு சொல்றதே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி மோட்சோபாயமா எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சுவாமி சாதிக்கிற, நாங்க சொல்லாட்டா என்ன, உபநிடம் சொல்லாட்டா என்ன, பிரதிஸ்பிரதி மமை வாக்கியான்னு சொன்ன எம்பெருமானே என்ன பண்ணிட்டான், பக்தியா லப்தியாக அகமேயம் விதோர்ஜனா அப்படின்னு பக்திய சொல்லிட்டு போயிட்டான் பகவான், பக்தின்னு அவனே பிரயோகம் பண்ணிட்டானே, அப்படி பிரயோகம் பண்ணினதுனால இந்த பக்தி சப்தமானது உபாதனத்தை தான் சொல்றது, ஆகினால வெறும் ஞானம்தான் அப்படின்னு நீங்க சொன்னாக்க அது அன்வயிக்காது, இங்க வெறும் ஞானம் தான் சொன்னா அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால் அனைத்து சப்தங்களும் சமானமான பரோட்சமான ஒரு உபாயத்தை சொல்றது, அப்படி சொன்னாதான் சரியா வரும், வெறும் ஞானத்தை சொல்றதுன்றது சரியானது இல்லை, அதனால அவிதேய ஞானவாதம்ன்றது தவறானது, இது விதேய ஞானத்தை சொல்லக்கூடிய வாதங்கள் இவைகள், அதனால உபாசனம் விதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த உபாசனத்தை பண்றதுங்கிறது எப்படின்னா நம்ம இச்சையினால பண்றோம், நமக்கு ஆசைத்தா தானே பண்ணுவோம், சரணாகதி பத்தி எவ்வளோ பண்ணா தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் சரணாகதி பண்ணிக்கிறா சில பேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அது என்ன பண்ண முடியும். அதனால இது வந்து விதிக்கிறது உண்மை, அனுஷ்டிக்கிறது அவாவா இஷ்டம், அவ இச்சை வந்தாதான் அனுஷ்டிக்க முடியும். அதனால இந்த இடத்துல பிரம்ம வித்யன்றதுதான் இங்க சொல்லப்படுறது மோட்சோபாயமாக அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த இதை சேர்க்கலாம், ஸ்லோகத்தை சேர்த்தா புரியும். இது வந்து இது மாதிரி இன்னும் கூட வரும், தியானாத்யுக்த்யா த்ருவானு ஸ்மிருதிரிஹ விஹிதா விஹிதா க்ரந்தி மோக்ஷாய சைவ ஸ்பஷ்டா திருஷ்டிஸ்ததைவ ஸ்ருதி பல விஷயா சேவனத்வாத் உபாஸ்தி க்வாப்யைக்யம் வித்யுபாஸ்யோ வித்யுபாஸ்யோ வ்யதிகரித கிரா பக்திமேவாஹ கீதா சர்வம் தத்வித்தி மாத்ரே சர்வம் தத்வித்தி மாத்ரே ஃபலவதி விபலம் தேன சைவம் விதேன சைவம் விசிஷ்டா ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். இது வந்து பின்னாடி அத்வைத கண்டனம் எல்லாம் கூட வரப்போறது, அத்வைத கண்டனம், சங்கராச்சாரியருக்கு முன்னாடி இருந்தவருடைய மத கண்டனம், சங்கராச்சாரியருடைய கண்டனம், பாஸ்கர வேதாந்தி யாதவ பிரகாஷால் அவருடைய கண்டனம் எல்லாம் வரப்போறது, இவங்கெல்லாம் வரப்போறது, 40 ஸ்லோகங்கள் மேல வரும். அது இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனால் இப்ப என்னன்னா வெறும் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் வேதம் என்ன அப்படின்னு அது சொல்றேன். இவ்வளவுதான் ஏஹே இந்த வேதாந்த சாஸ்திரத்துல கிரந்தி மோக்ஷாய, கிரந்தி கிரந்தினா முடிச்சுன்னு அர்த்தம், எப்பேற்பட்ட முடிச்சு, சம்சாரமாகிற முடிச்சு, அதனால சம்சார பந்தம் அப்படியே கட்டி போட்டு வச்சிருது, பண்ணாம்னான்னு கட்டி போட்டு வச்சிருது, ஒரே முடிச்சு, அந்த முடிச்சு அவங்க முடியல. ஆனால் அதுல இருந்து விடுபடுறதுக்கோசரம் கிரந்தி மோக்ஷாய துருவானுஸ்மிருதி, ஸ்மிருதி அனுஸ்மிருதி துருவானுஸ்மிருதி, ஸ்மிருதி அப்படின்னா சிந்தனை, அனுஸ்மிருதி தொடர்ந்து சிந்திக்கிறது, துருவானுஸ்மிருதி நிரந்தரமான தொடர்ந்து சிந்தித்தல், ஆப்ரயானா ஜன்மர்த்தமானம் அப்படின்னு பாஷகாரர் அங்கங்க பிரயோகம் பண்ற அந்த மாதிரி மகாபிரயாணம் நமக்கு வரதே அது பர்யந்த எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் எம்பெருமான, ஒரு முகூர்த்தம் கூட அவனை விடக்கூடாது, பகவான சிந்தனை பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அந்த அனுஸ்மிருதி துருவானுஸ்மிருதி தான் அது எப்படி அப்படின்னாக்க தைர தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் சொன்னமே அது தியானா யுக்தியா, இது எப்படி நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னா தியானா யுக்தியா, தியான ஆதி சப்தத்தினால உபாசனம், வித்யை மாதிரி வேதனம், இந்த மாதிரி சப்தங்கள்னால விஹிதா, இந்த நிரந்தரமான ஸ்மிருதி அனுஸ்மிருதி அது விதிக்கப்பட்டது மோக்ஷோபாயமாக செய்வ, அந்த அத மாதிரி இருக்கக்கூடியத அந்த துருவாதன ஸ்மிருதி தான் ஸ்பஷ்ட, ஸ்பஷ்டம்னா என்ன அர்த்தம், விஷதமமான ரூபத்தை அடைந்தது. பொதுவா ஒரு வாட்டி பிரமாணம் செய்திட்டு வந்தோம், ஒரு வாட்டி பிரமாணம் செய்திட்டு இருந்தா எல்லா பிரமாணம் மனதில் நிக்கிறானா, அதாவது திருவனந்தபுரத்துல மலைநாட்டு மலையாளி தேசங்கள்லாம் செய்திட்டு வந்தோம், இதோ திருவனந்தபுரத்து பத்மநாபபெருமாள் அனந்தபத்மநாபபெருமாள் மட்டும் கொஞ்சம் மனசுல நிக்கிறார், மீது எல்லா பிரமாணமும் நிக்கல. அத மாதிரி சோழ நாட்டு திவ்யதேசங்கள்லாம் சேவிச்சேன், அமுதன் நிக்கிற மாதிரி வேற எந்த பிரமாணம் நிக்கல. மூலவரில் அந்த எப்ளை பண்றவாள் அவர் நல்லா நிக்கிற, அதனால இந்த ஸ்பஷ்டத்தை வரணும்னா என்ன பண்ணணும், ஸ்பஷ்டமா மனசுல நிக்கணும்னா பலமுறை சேவிக்கணும், பலமுறை சிந்தனை பண்ணணும், பலமுறை அனுபவிக்கணும், அப்பதான் அது வரும். அது திருஷ்டி தர்சன ரூபாச்சு, அது தர்சன ரூபமா வரும், சாட்சா பண்ற மாதிரி வரும். பெருமாள் நம்ம நாலு வாட்டி பார்த்தாதான வருது, யாருக்கு பொண்ணை பார்த்ததே கிடையாது, கல்யாணம் பொண்ணு ஒரு நாள் கல்யாணம் பார்க்க போனோம், நிஸ்தார்த்தனையும் ஒரு வாட்டி பார்த்தான், திருப்பி கல்யாணத்தனிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டான். ஆனால் அவளோட பழக பழக பழக பழகதானே நம்ம மனசுல பதியறது, ஒரு பிறந்த பிறந்த அவ அம்மா மட்டும் தெரிஞ்சுக்கிறது, வேற யாரையும் தெரிஞ்சுக்கல. பழக பழகதான் பாத்தாத்தா பாட்டி எல்லாத்தையும் வர ஆரம்பிக்கிறது. இது லோகத்திலேயே அப்படின்னா பகவத் விஷயம் ஆச்சு எப்படி இருக்கும் அது? அதனால இந்த தரிசன ரூபம் சாட்சாத்காரம் பண்றதுன்னு மனசுல நினைச்சுட்டே இருக்கணும், அப்படி இருக்கணும். இது அப்படிப்பட்டதுதான் விஷயா, அதாவது பிரம்ம பிராப்தி ரூபமான பழம். அந்த பழமானது சமானமா இருக்கு ஸ்ருதபல விஷயம். நம்ம வந்து பெருமாள் அடையிறது அப்படிங்கிறது தான் அது, அது ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த உபாசனம்ன்றது. ஏன் அத மாதிரி சொல்றோம்னா சேவனத்வா, இது சேவா ரூபம். சேவைங்கிறது நினைக்கிறதே சேவை, சேவிக்கிறது சேவை, சுசுகூஷம் பண்றது சேவை, கைங்கரியம் பண்றது சேவை. அதனால சேவா ரூபம் உபாஸ்திகி, அது உபாசனா ரூபமாக இருக்குது. அது லோகத்துல அந்த மாதிரி சொல்றமோ இல்லையோ, குரும் சேவத்தே குரும் உபாசத்தே அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றவை. அப்படி பிரயோகம் பண்றதுனால இந்த உபாசனம், குரு உபாசிக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி குரு நினைச்சிட்டு வெளியே வந்துட்டான்னு அர்த்தமா? தெய்வமா அவரு தேவது உபாசித்தே அப்படின்றது. தேவசியாவது உபாசியாங்கிற தேசிய ஞாபகம் நிமிஷத்தில பகவானை எப்படி நம்ம உபாசிப்போமோ அப்படி ஆச்சாரியனையும் உபாசிக்கணும், ஆச்சாரியரை நினைச்சுட்டே இருக்கணும். தேசிகன் குரு பரம்பரா சாரத்துல சாதிக்கும் பொழுது ஒத்தனுக்கு ஞானம் வருது, வரதுதான் ராமன் விட்டோம். குரு கிட்ட இவனுக்கு பக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இவனுக்கு குருகளோட ஆச்சாரியன் பக்தி அதிகம் இருந்ததுன்னாக்கா இவனுக்கு ஞானம் என்ன ஆகணும். பக்தி இல்லைன்னா ஞானம் வராது போயிட்டார் சுவாமி. சிஷ்யனுடைய ஞான தாரணத்தாலே கண்டுகொள்வது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால நம்ம எவ்வளவு குருவை ஆச்சாரியனை நினைச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு தவ்வளவு நமக்கு ஞானம் ஏறிண்டே போகும். அதனால குரு உபாசதே எப்பொழுது நினைக்கிறது நடத்தாது. அதே மாதிரிதான் பெருமாளையும், அது பெருமாள் தான் அப்படி பண்ணணும் நாமோ. அதனால பெருமாள் எப்படி பாக்குறமோ அது மாதிரி பாக்குறோம். அது சரி, இந்த மாதிரி ஞான பதத்துக்கு கூட உபாசன வாட்சி தான் இது, உபாசனத்தை தான் சொல்றது ஞானம்ன்றது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்க குவாபி சில பிரகரணங்கள்ல, சில வித்யா பிரகரணங்கள்ல, சில வித்யா பிரகரணங்கள்ல வியதிகரித்த கிரா வேதன்னு சொன்னோம் ஒரு முதல் வாக்கியத்துல, கடைசி வாக்கியத்துல உபாசித்தே உபாசித்த அந்த மாதிரி சொன்னோம். அது மாதிரி வித்யுபாசியோ விதி தாத்து உபாசி தாத்து, இந்த ரெண்டு கிரியாபதங்கள் இவைகள வேதம் உபாசனங்கள மாத்தி மாத்தி சொல்றது, சொல்றதுனால எங்க இருக்குதுன்னாக்கா மனோ பிரம்மேத்தி உபாசித அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு உபாசித்தான் ஆரம்பிச்சிருத்து ஏவம் வேத அப்படின்னு வேதம் முடிக்கிறது, உபாசித்தன் ஆரம்பிச்சது அப்புறம் வேதன் முடிக்கிறது, அந்த மாதிரி இந்த இடத்துல. அதனால நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு. லகு சித்தாந்தத்துல எம்பிரமானார் ஸ்ரீபாஷ்ய லகு சித்தாந்தத்துல அங்கே சாதிச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி வியதிகரம் பண்ணி சொல்றது அது. அதனால வித்யுபாசியோ ஐக்கியம் ஒரே அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது. சரி, இதெல்லாம் சொல்ற, ஆனா வேதத்துல அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாக்க, வேதத்துல இல்லாட்டா கூட பகவத்கீதை சொல்றது, கீதா பகவத்கீதை கூட பக்தி மேவ ஆக பக்தியை தான் சொல்லிட்டு கொடுத்தது. புருஷ சபரை பார்த்த பக்தியால அப்படின்னுட்டு பக்தி ஆத்மனன்யா அசக்கிய அகமேவம் விதோ அர்ஜுனா அப்படின்னு பெருமான் சொல்ற நிறைய இடத்துல அவர் சொல்ற. அதனால பெருமான அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் சரியான வழி. நாங்க சொல்ற பக்தி யோகம் உபாசனம் தியானம் வித்யா எல்லாம் சமானார்த்தங்கள், அதனாலதான் நமக்கு கிடைக்கும். அது தஸ்மா அந்த காரணத்தினால வித்தி மாத்திரே பலவதி, நீ வித்தி மாத்திரை வெறும் ஞானத்தினாலதான் இது பலன் வரும், ஞான சாமான மோட்ச சாதனம் அதனாலேயே எல்லாம் கிடைக்கிறது. நீ சமையானாக்க சர்வம் முன்னாடி ஒன்னால அத மின்ன இப்போ இங்க நாங்க சொன்னமே தியான சப்தம் அனுஸ்மதி சப்தம், உபாசன சப்தம், வேத சப்தம், இத மாதிரிலாம் இருக்குது. இது அத்தனையும் சர்வம் விபலமா போயிடுமே, வியர்த்தமா போயிடும். ஏன்னா வேதம் சொல்றது, அது வேதம் சொல்றது. தேனே ஆகையினால அந்த ஞானமானது, வித்தியானது, மோட்சதாரமான ஞானமானது ஏவம் விசிஷ்டா. இப்ப நாம சொல்லி முடிச்சுமே, பலவிதமான பலமுறை ஆவர்த்தி பண்ணப்பட்டது, ஆவர்த்தி பண்ணப்பட்ட ஒரு ஞானம், அது ஸ்மிருதி விசேஷம். தைலதாராவது அவிச்சின்ன சந்தான ஸ்மிருதி ரூபம் அது. அது பிரீத்தி ரூபாபண்ணமான, பக்தி ரூபாபண்ணமான ஞானம், அதுதான் உபாசனம். அது இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும், அதுதான் இந்த இடத்துல சொல்றது. ஆகையினால இந்த மோட்சோபாயம்ன்றது ஞான ரூபந்தான், ஆனா நீ சொல்ற சாமானிய ஞானம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து விளக்கமா சாதிக்கிறார், விளக்கமா சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய திருப்பி அந்த பிரதிவியை நம்ம சேவிக்கலாம், ஸ்லோகத்தை சேவிக்கா போயிடும், இன்னும் மனசுல நல்லா நிற்கும் அது. அதுக்கோசம் இந்த ஸ்லோகத்தை திரும்பி சேவிக்கலாம். தியானா யுக்தியா துருவானு ஸ்மிருதிரிஹ விஹிதா கிரந்தி மோக்ஷாய சைவம் ஸ்பஷ்ட திருஷ்டி ஸ்தவைவம் ஸ்ருத பல விஷயா சேவணத்வாத் உபாஸ்தி வாப்யைக்யம் வித்யுபாஸ்யோஹ வ்யதிகரித கீரா பக்திமேவாஹ கீதா சர்வம் தத்வித்தி மாத்ரே ஃபலவதி விஃபலம் தேன சைவம் விசிஷ்டா. கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.